ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்பதி தராணி திரணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தெய்க சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கி யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்த மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினைய வன்பொருளென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் என்று சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோ பன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துப்பியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேர்கோன் யாழினிச வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தத்வேதித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்மணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோகே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம்பரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கியக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லாக்க நிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே என் கல்வா தனியே நாறுகிறே என் தலைவிசையாய் வந்திட்டு இனி நான் போகலுட்டேன் ஒன்றும் மாயம் செய்யேல் என்னையே என்னை இனி மாயம் செய்யலாகாது ஏமாற்ற முடியாது எனக்கு உன்னுடைய திவ்ய ரூபத்தை சேவை தந்துருள வேணும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்துவோசித சர்வவித கைங்கரிக்கும் நாம் செய்ய வேணும் ஆழ்வார் இப்படி பிரார்த்திக்கும் போது என்ன தாத்பரியம் அப்படின்னா மானச அனுபவம் இருக்கு ஆனால் சர்வ பிரகார சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறது இல்லை யோகாத் பிராக் உத்தராவஸ்தான் சுவாமி தேசியன் ஒன்று சாதிக்கிறார் ஆழ்வார் சம்யோக திசையிலையும் வியோக திசையிலையும் பாசுரங்கள் பாடுறார் பெருமாளை விட்டு பிரிஞ்ச திசை பெருமாளோடு சேர்ந்து இருந்த நிலை இது ஆழ்வாருக்கு பெருமாளை விட்டு பிரிந்த நிலைனா என்ன அர்த்தம் சேர்ந்திருந்த நிலைனா என்ன அர்த்தம் அப்படின்னா சுவாமி தேசியன் சாதிக்கிறார் ஆழ்வார் யோகத்துல எப்போ பெருமாளை சாட்சா்காரம் பண்றாரோ அப்போ சேர்ந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்படி புளி மரத்தடியில் அப்படி யோகம் பண்ணின்ற திடீர்னு கண் திறந்து பார்க்கிறார் பார்க்கத்தா அவருடைய சரீரம் அவருடைய இந்திரியங்கள் இந்த சம்சாரம் இதுதான் கண்ணுக்கு தெரியுது அப்ப அது வியோகாவஸ்தா அப்படின்னு பெயர் மறுபடியும் பகவத் அனுபவத்துல ஆழ்ந்து நிற்கிறார் அது சம்யோகாவஸ்தா அப்படின்னு பெயர் அப்போ யோகத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற நிலைக்கு வியோகாவஸ்தான்னு பெயராம் வியோகாவஸ்தான ரெண்டு அவஸ்தம் பிரிந்திருந்த நிலைன்னு அர்த்தம் வி யோகாவஸ்தா யோகம் இல்லாத நிலை அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வருது அந்த சுவாமி தேசிய அழகா சாதிக்கிறார் அப்பெல்லாம் பெருமாள் இவர் ஆஸ்வாசப்படுத்தணுங்கிறதுக்காக வியோகாவஸ்தையில இவர் கதறுவ பெருமாள் ஆஸ்வாசப்படுத்தணுங்கிறதுக்காக தன்னுடைய சாதாரணமான சேவையோ கல்யாண குண அனுபவங்களையோ திவ்யதேச சேவையோ இதெல்லாம் கொடுப்ப அதெல்லாம் அந்த காலத்துல ஒரு திருப்தியை தரும் மறுபடியும் பார்த்தா பிரகிருதியில தானே இருக்க இவர் அப்படின்னு கஷ்டம் வரும் திருப்பி புலம்புவார் இப்ப பெருமாள் கிட்ட என்ன கேட்டிருக்கன்னா, அந்த மாதிரி எல்லாம் என்ன ஏமாத்தாதையும் சீதை கொண்ட நகவே கொடுக்கணும், நீ இருந்த இருப்பாக நான் பார்க்கணும் அப்படிங்கிற. மற்றபடி இந்த பிரகிருதியை பார்க்கறது கூட ஆழ்வார் ஒரு விதத்துல பகவத் அனுபவமா தான் அதை அனுபவிக்கிறார், ஆனா கூட அது போராது அப்படின்னு. உற்ற இருவினையாய் உயிராய் பயனாய் அவையாய் முற்ற இம்மூவுலகாய் பெருந்தூரில் பெருந்தூராய் தூற்றில் புக்கு முற்ற கறந்து ஒழித்தாய். எல்லா இடத்துலயும் நீதான் இருக்க அப்படின்னு ஆழ்வார் போன பாசத்தை அனுபவித்த. பெற்று இணை போக்குவனோ உன்னை என் தனிப்பேருயிரை, சர்வ பிரகாரமாவும் நீதான் இருக்க, சர்வ ஜெகத் சரீரகனா இருக்க, ஆனால் எனக்கு பரம அனுகிரகம் பண்ண உன்னை பெற்று நான் இனி விடுவேனா, நான் இழந்து விடுவேனோ அப்படின்னு கேட்டார். அப்ப பெருமாள் கேட்டாரா, அப்ப என்ன குறை உமக்கு, ஜெகத்தையே பரமாத்மாவை பார்க்கிறீர் நீர், முற்ற இருவினையாண்டு ஆரம்பிச்சு முற்ற கறந்து ஒழித்தான சகல சேதனா சேதன வஸ்துக்களாகவும் பரமாத்மாவே இருக்கான் அப்படிங்கறத நீர் அனுபவிக்கிறீர், இந்த ஒரு அனுபவம் இருக்கச்சே என்ன குறை. அப்ப இப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கலாமே, மற்ற சம்சாரிகள் போல இல்லையே, இப்ப இப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கலாமே அப்படின்னு கேக்குறாராம் பெருமாள். அதுக்கு ஆழ்வார் சொல்ற, அது போராது எனக்கு, இந்த அனுபவம் போராது, ஏன்னா இது கொஞ்ச காலம் இருக்கு, எனக்கு உண்மை உம்மாகவே பார்க்கணும், நீரை நீராகவே சேவை தரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜெகதாகாரனாக இல்லாமல் சுவாகாரனாக உன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு கூட சீதை குண்டத்தில் எப்படி எழுதியிருக்கிறோ அந்த சேவை எனக்கு வேணும் அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த பாட்டுல சொல்ற. முதல் தனிவித்தேயும் முழுமும் உலகாதிக்கெல்லாம் முதல் தனி உன்னை உன்னை என நாள் வந்து கூடுவன் நான் முதல் தனி அங்கும் இங்கும் முழுமுட்டுருவாழ் பாழாய் முதல் தனி சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவிலியோ. இந்த பாட்டுல அவதாரிக்கை பிள்ளான் அதான் வைக்கிற. பெருமாள் கேட்கிறாராம், நான் ஜெகதாகாரனாய் இருக்கிற இருப்பை கண்டீராகில் இனி மற்ற அபேட்சிதம் என் அப்படின்னு பெருமாள் கேட்கிறாரா. சேவிச்சு இருக்கிறது யோகம் மொத்தமே நான் தானே அனுபவிக்கிறீரே, வேற என்னன்னு கேட்டா ஆழ்வார் சொல்றார், எனக்கு அது அமையாது, இது போராது பெருமானே, நீ ஜெகதாகாரனா இருக்கிற இருப்பு அன்றியே இவற்றோடு ஒரு கலப்பின்றியே திருநாட்டிலே நீ நீயா இருக்கிற இருப்பை காண வேணும் என்கிறார்னு பாசுரத்துக்கு தாற்பயம் அவ்வளவுதான். பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றது கஷ்டமா இருக்கும், ஆனா தாற்பயம் இதுதான், இது போராது, திருநாட்டிலே நீ நீயாக இருக்கிற இருப்பை பார்க்கணும், அங்கே நீ இந்த ஜெகத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது விஷயம் வேற. இப்ப என்னதான் ஜெகத்தை பரமாத்மாவுடைய சரீரம் பார்த்தாலும் திருநாட்டிலேருந்து அந்த முக்த அனுபவத்துல பார்க்கறது இருக்கையோ அது வேற மாதிரி. அது மாத்திரம் இல்லாமல் பெருமாளை திருநாட்டுல இருக்கிற இருப்பை சேதிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் இங்க கடைசி பிரார்த்தனை, இது ஆழ்வாருடைய பிரார்த்தனை இல்ல கடைசி பிரார்த்தனை, இந்த மாதிரி பிரார்த்திக்கிறார். பாசுரத்தை பார்க்கும்போது முதல் தனி வித்தேயோ முழு மூல ஆதிக்கெல்லாம் அப்படின்னு எம்பெருமானை கூப்பிடுற. முழு மூவுல ஆதிக்கெல்லாம் முதல் தனி வித்தேயோ, மொத்த மூவுலகம் முதலான எல்லாவதுக்கும் முதல் ஆதி காரணமாக இருப்பவனே, தனிப்பட்ட காரணமாக இருப்பவனே, வித்தேனா உபாதான காரணமாக இருப்பவனே, முதல் அப்படின்னா நிமித்த காரணமாக இருப்பவனே, தனி அப்படின்னா சககாரி காரணம் தேவையில்லாமல் தனியாக இருப்பவனே, ஆக உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் சகலவித காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு பெருமாள் கிட்ட முதல்ல கூப்பிடுற. முதல் தனி வித்தே ஓ முழு மூலகாதிக்கெல்லாம் முதல் தனி உன்னை உன்னை என நாள் வந்து கூடுவன் நான் முதல் தனி உன்னை, முதல் காரணம் ஆதி காரணமாக தனிப்பட்டவனாக ஒப்பற்றவனாக இருக்கக்கூடிய உன்னை, முதல் தனி உன்னை, அப்புறம் இன்னொரு உன்னை இருக்கு. முதல் உன்னை அப்படிங்கிறதுக்கு முதல் தனி உன்னை, முதல் காரணமாக இருக்கக்கூடிய உன்னை, இரண்டாவது உன்னைங்கிறதுக்காக நீயாக இருக்கிற உன்னை அப்படின்னு அர்த்தம். சாட்சாத்கார அழகா சாதிக்கிற இது விதேய விசேஷணம் அப்படிங்கிற முதல் தனி உன்னை அப்படின்னு நிறுத்திக்கோங்க, நிறுத்திண்டு உன்னை என்ன நாள் வந்து கூடுவன் தான். முதல் தனி உன்னை சொல்லிச்ச, உன்னைங்கிறதுக்கு விசேஷமா முதல் தனின்னு இருக்கு, அப்புறம் சகல ஜெகத்துக்கும் காரணமாக சகல ஜெகத்துக்கும் உபாதான காரணமாக நிமித்த காரணமாக ஜெகதா காரணமாக சர்வ ஜெகத் சரீரகனாக இருக்கக்கூடிய உன்னை அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது உன்னையில விசேஷம் எதுவும் இல்லை, அதனால நீயே அப்படின்னு. அப்போ உன்னை நீயாக இருக்கிற உன்னை என்னை நாள் வந்து கூடுவன் தான், எந்த நாள் வந்து உன்னை சேர்க்க சேரப்போகிறேனோ, உன்னுடைய அனுகிரகம் என்னைக்கு கிடைக்க போகிறதோ அப்படின்னு, எத்தனை நாள் கிடந்து அனுபவித்து அனுபவிக்க போறேனோ, எத்தனை நாள் கழிச்சு உன்னை வந்து நான் அனுபவிக்க போறேனோ அப்படின்னு கேட்க. அப்புறம் முதல் தனி அங்கும் இங்கும் முழுவொற்று வாழ் பாழாய், முதல் தனி சூழ்ந்து அகண்டு ஆழ்ந்து உயர்ந்த முடிவிலீயோ. இதுவும் சம்போதனம் தான். முதல் தனி அங்கும் இங்கும் முழுமற்று வாழ் பாழாய் அப்படிங்கிறபடினாலே பிரகிருதியை சரீரமாக கொண்டவனேன்னு அர்த்தம். முதல் தனி சூழ்ந்து அகண்டு ஆழ்ந்து உயர்ந்த முடிவிலீயோ என்பதனாலே ஜீவாத்மாவை சரீரமாக கொண்டவனே அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் முதல்ல வச்சுக்கணும். பிரகிருதியை சரீரமாக கொண்டவனே, ஜீவாத்மாவை சரீரமாக கொண்டவனே, சகல ஜெகத் ஆகாரனாக சகல ஜெகத்துக்கும் காரணமாக இருப்பவனே, உன்னை என்ன உன்னை என்னால் வந்து கூறுவன் நான் அப்படின்னு அப்படி பாசுரத்தை அன்னையும் வச்சுக்கான். மூணாவது பாதத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, முதல் தனி அங்கும் இங்கும் முழுமுற்று வாழ் பாழாய். அங்கேயும் சரி, அங்க என்ன, இந்த நாம இருக்கக்கூடிய ஒரு பிரகிருதி மண்டலம் இருக்கோ இல்லையோ, இந்த நாம இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டம் எடுத்துப்போம். அங்கும்னா இந்த பிரம்மாண்டத்துக்கு வெளியில வேற பிரம்மாண்டம் வேண்டும், இங்கும்னா நாம இருக்கக்கூடிய இந்த இடத்திலேயும், அங்கும் இங்கும்னா இங்கேன்னு நாம இருக்கிற இடம், அங்கேன நாம இல்லாத இடம், இப்படிதான சொல்றோம். அப்ப நாங்க இருக்கக்கூடிய லோகம், நாங்க இல்லாத வெளியில இருக்கக்கூடிய வேற எத்தனை பிரம்மாண்டங்கள் இருக்கு, அங்க எல்லாம் முழு முற்று ஒரு ஸ்தலம் பாக்கி இல்லாமல் எல்லா பதார்த்தங்களையும் உரு சேர்ந்து இருக்கக்கூடிய பாழ் அப்படின்னு பிரகிருதிக்கு பெயர். பிரகிருதி ஆகவே இருக்கவே பாழ்ன்னு சொல்லுவார். பாழா போச்சுன்னு சொல்ற மொழியோ அந்த மாதிரி அவர் பாழ்ந்தான்னு சொல்லுவார். ஏன்னா ரெண்டு காரணத்தினாலே, ஒண்ணு பலருபாடு படுத்துறபடினாலே, ரெண்டாவது அந்த நிலமானது முதல்ல பாழ் நிலமா இருக்கும், அதுக்கப்புறம் அது விளை நிலமாக அதை ஆக்குவா. அதுமாதிரி மூல பிரகிருதி பாழாயிருக்கும், அதுக்கப்புறம் அது விளை நிலமாக இருக்கும். அப்போ அதுல சேத்தனர்களுடைய போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் உண்டாகும். முதல் தனி, முதல் தனி முதல் காரணமாக தனிப்பட்டதாக உட்பட்டதாக இந்த பிரகிருதி எல்லாம் இருக்கு. பிரகிருதி தான் ஆதி காரணமா இருக்கு, அச்சேதன வஸ்துக்களுக்கெல்லாம் ஆதி காரணமாக இருக்கு. அப்புறம் தனிப்பட்டதாக இருக்கு, உட்பற்றதாக இருக்கணும். முதல் தனி அங்கும் இங்கும் முழு முற்று வாழ் பாழாய். இந்த முன்னாடி சொல்லச்ச முதல் தனி வித்தேயோ முழு மூல ஆதிக்கெல்லாம் சொல்லச்ச, முதல் தனி வித்துன்னு மூணு காரணம் சொன்ன. முழு மூவுலகுனா எல்லா லோகத்துக்கும் அர்த்தம். சாக்ஷா சுவாமி ஒரு விஷயம் கேட்டுட்டார், மூவுலகாதிக்கு ஆதினா இத்தியாதின்னு அர்த்தங்க, மூவுலகம் முதலானது எல்லாத்துக்கும் அப்படின்னா மூவுலகாதிக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையோ. அப்புறம் முழுன்னு ஒண்ணு சொல்ல வேண்டாமே, இல்ல முழுன்னு சொல்லிட்டா கடைசியில எல்லாம் அப்படின்னு ஒண்ணு சொல்ல வேண்டாமே, ரெண்டு ஆழ்வார் இதுக்கு சொல்றாரு அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். முற்பட முழு என்றது ஓரொரு லோகங்களிலே ஏகதேசமும் விடாதே என்றபடி, பிற்பட எல்லாம் என்றது அண்டங்களிலும் ஆவரணங்களிலும் ஒன்றும் விடாதே என்றபடி அப்படிங்கிற எல்லாம் அப்படின்னா மூவுலகாதிக்கெல்லாம்னு, மூவுலகம் என்னென்ன இருக்கோ, என்னென்ன அண்டங்கள் இருக்கோ, என்னென்ன பிரம்மாண்டங்கள் இருக்கோ, இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். இந்த லோகம் மாத்திரம் இல்லாமல் சதுர்தச லோகங்கள், இது இருக்கக்கூடிய பிரம்மாண்டம், அது அப்புறம் அதே மாதிரி இருக்கக்கூடிய அண்டரண்ட பகிரண்டம், இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இதான் பகிரண்டம் போடுறவங்க, இது அந்தரண்டம், நம்மளா அண்டத்துக்குள்ள இருக்கும், அதெல்லாம் பகிரண்டமா முழுனா இது உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பதார்த்தமும் அப்படின்னு இருக்கும். இந்த அண்டங்களுக்கு எல்லா லோகமும் மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு லோகத்திலையும் மொத்தமாக இருக்க. இப்ப நாம இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த லோகத்துல இருக்கோம்னா மொத்தமாவா இருக்கும், நாம இந்த ரூம்ல இருக்கோம்னா ரூம்ல ஒரு மூலையில உட்காந்து இருக்கோம், மொத்தமா நாம இல்லையே. ஆனா பெருமாள் எல்லா லோகத்திலையும் இருக்கார் மட்டும் இல்லாமல் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுல கூட உள்ளுக்குள்ள வியாபிச்சு இருக்கார் அப்படிங்கிறதுக்காக முழுமையாக அப்படின்னு ரெண்டையும் சொல்றார். ஆக முழுமூலகாதிக்கெல்லாம் முதல் தனி சொன்னார். அந்த மாதிரியாக முதல் தனி அங்கும் இங்கும், அங்கும் பகிரண்டத்திலும் இங்கும் நம்ம அண்டத்துக்குள்ளேயும், முதல் தனி அங்கும் இங்கும் முழு முற்றுருவாழ் பாழாய். முழுமையாக உற்றுனா ஸ்பரிசித்து தொட்டு வியாபித்து அப்படின்னு அர்த்தம். அப்படி வாழ் அப்படின்னா வாழ வைக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். நமக்கெல்லாம் போக்கிய போகோபகரணங்களாக நமக்கு மாறி நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய பாழாய், மூல பிரகிருதியாய் அப்படின்னு அர்த்தம். மூல பிரகிருதியா இருக்கான்னா மூல பிரகிருதிக்கு அந்தரியாமியாக இருக்காங்க அப்படின்னு தாற்பயம். போக மோக்ஷ சசியோபயோகி மூல பிரகிருதி சரீரனாய் அப்படின்னு சாட்சாத் சாதிக்கிறார். அதாவது போகம் மோக்ஷம் இதெல்லாம் சத்தியமா பயிரா, மனுஷாளுக்கு எத்தனை விதமான போகம் வருதோ அதெல்லாம் பயிர், நெல் கரும்பு மாதிரி. அது மாதிரி மோட்சங்கிறதும் ஒரு பயிர், விஷகிரி அப்படின்னு சொல்லிட்டு விஷகிரி சசிய அப்படின்னு சொல்றாரு ஆழ்வார். கிருஷி வளன் அப்படிங்கிற பயிர் இடறவன் எந்திரமானு சொல்றாரு. இந்த மாதிரி தேசியம் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரியாக இதெல்லாம் பயிர், இந்த பயிர் விளையக்கூடிய விளை நிலமாக பாழ்நிலமாக இந்த பிரகிருதி இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல முதல் தனி அங்கும் இங்கும் முழுமுற்று உழு வாழ் வாழாய். இது மூல பிரகிருதியே சரீரமாக இருப்ப, மூல பிரகிருதியை சரீரமாக கொண்டு இருப்பவனே. அடுத்தது முதல் தனி சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவிதியோ, முதல் தனி சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவிதி அப்படின்னா ஜீவன், அந்த ஜீவனாக இருப்பவன் ஜீவாத்மா, அதுவும் முக்தாத்மார்கள் அவனுடைய ஞானம் நன்னா பறந்து இருக்குமா, அது எல்லா பக்கமும் வரும். அப்போ சூழ்ந்து எல்லா வஸ்துவையும் சூழ்ந்து அகழ்ந்து நான் நல்லா விஸ்தாரமா இருந்து ஆழ்ந்து நான் ஆழமாக அடி வரைக்கும் இருந்து உயர்ந்துனா மேல் வரைக்கும் போய் முதல் தனி சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில், முடிவில்லாதவன் அந்தம் இல்லாதவன் நாசம் இல்லாதவன் ஜீவாத்மா அணு ரொம்ப சின்னவனா இருக்கிறவன் அவனை போய் சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்தான் எப்படி சொல்லலாம் கேட்டான். அவன் தர்மபூத ஞானத்தினாலே அப்படி இருக்கான், குறிப்பாக மோட்சத்துக்கு போயிட்டான்னா எல்லாம் நல்லா தெரிஞ்சிடும். அதனால அவன் தர்மபூத அப்படி பார்த்தானா மொத்தமும் தெரியற அப்படின்னால அவன் அங்கே இருக்க மாதிரிதான் அர்த்தம். அவன் கண்ணு கட்டுக்கிற வரைக்கும் நம்ம இருக்க மாதிரிதான் அர்த்தம், நான் நீ அங்க இருக்க எனக்கு தெரியும்னா. அப்போ முதல் தனி சூழ்ந்து முதல் தான் இங்க பிரதானம்னு அர்த்தம். அந்த பிரகிருதியை காட்டிலும் பிரதானமாக இருக்கக்கூடியது ஜீவாத்மா. ஏன்னு கேட்டா பிரகிருதிங்கிறது போக்கிய வஸ்து தான், ஜீவாத்மா தானே போகம் அனுபவிக்கிறோம், அதனால போக்திருத்தையா பிரதானமா இருக்கான். அப்படி பிரதானமாக இருந்து கொண்டு தனி ஒப்பற்றவனாக இருந்து கொண்டு சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த ஆழ்வார் சொல்றாருன்னா வேதம் ஒரு விஷயம் சொல்றது. சச்ச ஆனந்தியாய கல்பதே, ஜீவாத்மா முக்தி தசையை பத்தி சொல்லச்ச அவனுக்கு ஆனந்தியம் கிடைச்சுடுறது, அனந்தனாயிடுறான் அப்படின்னு விற்பனை சொல்றது. அதை எடுத்து சீபாஷக்காரெல்லாம் வியாக்கியானம் பண்றாரு. அப்ப முக்தன் அனந்தனாயிரானா சின்னதா இருந்த ஜீவாத்மா பெருசாயிரான் அர்த்தமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. தர்மபூத ஞானம் துவாரா அனந்தனாகிறான், அவனுடைய தர்மபூத ஞானத்துக்கு ஒரு முடிவு இல்லாமல் போயிடுறது, அதனால அவன் அனந்தனாயிரான் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியாக அந்த ஆனந்தியங்கிறத வச்சுட்டுதான் சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவிலேயோ, முடிவில்லாத ஜீவாத்மனாக இருப்பான், ஜீவாத்மாவாக இருப்பவனே, அந்த ஜீவாத்மாவுக்கு அந்தரியாமியாக இருப்பவனே அப்படின்னா. அப்படிப்பட்ட எம்பெருமானே பாசுரத்துல சொன்ன முக்கியமான விஷயம், முதல் தனி உன்னை, உன்னை என்ன நாள் வந்து கூடுவன் நான், இப்படி முதல் தனியாக இருக்கக்கூடிய உன்னை நீயாகவே இருக்கும்படியாக நான் என்று வந்து சேவிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டான். முதல் தனி வித்தேயோ முழுமூபுல பாதிக்கெல்லாம், முதல் தனி உன்னை, உன்னை என்ன நாள் வந்து அப்படின்னு சேவிக்கிறான். முதல் தனி உன்னை, உன்னை என்ன நாள் வந்து கூடுவன் நான், முதல் தனி அங்கும் இங்கும் முழுமுற்று வாழ் பாழாய், முதல் தனி சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவிலேயோ, சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ, சூழ்ந்து அதனில் பெரிய பரணன் மலர் சோதியோ, சூழ்ந்து அகனில் பெரிய சுடர்ஞான விண்பவேயோ, சூழ்ந்து அதனில் பெரிய என் அவாவர சூழ்ந்தாயே. ரொம்ப அழகான ஒரு முடிவரை இந்த பாசுரத்துல இப்படி ஆழ்வார் பிரார்த்தித்துள்ள, எம்பெருமானே உன்னை உன்னாக நான் சேவிக்க வேணும் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்க உடனே எம்பெருமான் எழுந்தருளங்கிறார். சாட்சாத்தா எம்பெருமான் நேர வந்து ஆழ்வாருக்கு சேவை சாதிக்க அந்த அனுபவத்தினாலே ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய ஆசையெல்லாம் நான் தீரப்பெற்றேன் அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசுரத்துல சொல்றார். இப்படிலாம் ரொம்ப அழகா சொல்றார். ஆம் மனோரஜித்தபடியே எம்பெருமானும் எழுந்தருள, இத்தனை நாள் கழிச்சு எம்பெருமான் வந்திருக்க, இதுதான் ஐயா முதல்ல இருந்தே கேட்டு இருக்காரு, இதுதான் முதல்ல இருந்தே பிரார்த்திச்சிருக்கேன் நமக்காக திருவாயுமணியெல்லாம் மறுபடிச்சுட்டு சகல சாதாரண திவ்ய ரூப பூஷணமைத மகிஷி பரிஜனஸ்தான விசேஷ்டனாய் அப்படின்னு எல்லாம் சாதிப்பேன். பெருமாள் பெருமாளாவே இருக்கட்டும் நான் சேவிக்கணும்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அர்த்தம் சாதிக்கிறார். ஸ்வ அசாதாரண திவ்ய ரூப ஆச்சரியமான ஒரு திருமையடி பூஷண, அதுல கிரீடாதி சகல பூஷணங்கள், ஆயுத அப்படின்னா சுதர்சனாதி சகல ஆயுதங்கள், மகிஷி அப்படின்னா திருமார்பிளை நாச்சியார் அப்புறம் பக்கத்திலே பூமி பிராட்டியார் நீலா பிராட்டியார், அப்புறம் பரிஜனங்கள் அப்படின்னு அனந்தகுருட விஸ்வக்சேனங்கள். ஆக சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷண ஆயுத மகிஷி பரிஜன ஸ்தான விசிஷ்டனாய் சீனி குண்டத்துல அப்படி எம்பெருமான் நிற்கக்கூடிய விருப்ப சீனியம் அப்படின்னு இதுதான் ஆழ்வார் கேட்கிறார். அப்படி தாம் மனோர சித்தபடியே எம்பெருமானும் எழுந்தருள அவனை கண்டு அப்படிங்கிற எம்பெருமான் இப்ப எழுந்துருள்றான்னா என்ன காரணம் அப்படின்னா பிள்ளான் சாதிக்கிறார் சூழ்ந்தகண்ணு. இப்படி எம்பெருமானுக்கும் மறுத்தரல் ஒண்ணாத துருபதி பிராட்டி திருவாணியும் தன் திருவாணியும் இட்டு நிர்பந்தித்துக் கொண்டு ஆர்த்த சுரத்தாரே கூப்பிடும் அளவில் தாம் மனோர சித்தபடியே எம்பெருமானும் எழுந்தருள அவனை கண்டு அப்படிங்கிறார். அப்புறம் தான் பாசுரத்தை நான் ஆரம்பிக்கிறார். எனக்கு ஆழ்வார் கடைசியில என்ன முடிக்கிறார் அப்படின்னா என் அவாவர சூழ்ந்தாயே அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா. என்னுடைய ஆசையெல்லாம் தீரும்படி என்னை நீ வந்து சூழ்ந்தாய் அப்படின்னு முடிக்கிறபடினால எம்பெருமானை சேவிச்சுட்டார். எம்பெருமான் இப்ப அந்த சேவையை கொடுத்துட்டார். அவரை கண்டு அதுக்கப்புறம் ஆழ்வார் இப்போ பாடக்கூட இப்ப பாசுரம் இது. இப்போ எதனால வந்தான ஆழ்வார் நினைக்கிறாருன்னா நம்ம எப்பவுமே கடைசியில என்ன இருந்தோ அதுதான் பிரதான காரணம் அப்படின்னு நான் இப்ப முடியும். அந்த மாதிரியாக பிராட்டி திருவாணியும் தன் திருவாணியும் விட்டு நிர்பந்தித்துக் கொண்டு அப்படின்னு உன் திருமேலானை நின்மேல் ஆணை அப்படின்னு திருவாணை நின்னானை கண்டாயின்னு ஆழ்வார் இப்படி எல்லாம் சொன்னப்புறம் எம்பெருமானாலையும் விட முடியல. எம்பெருமானாலும் மறுத்தருள ஒன்னாத துருபடி மாட்டேன்னு சொல்ல முடியாதான் எம்பெருமானால. அவனால் ஏன்னா அப்படிப்பட்ட திரு ஆணை பெரிய இடம் அப்படின்னு சொல்லுவாரியோ அந்த மாதிரி பெரிய இடத்து சென்ற திருவாணியும் நின்னான் அவனுடைய ஆணை. இப்படி எம்பெருமானும் மறுத்தருள ஒன்னாத துருபடி எம்பெருமான் மறுத்துட்டான் அப்படின்னா ஐயோ என்ன எம்பெருமான் கைவிட்டுட்டான் அப்படின்னு தானே சொல்றோம். ஆனா பிள்ளை பாருங்க மறுத்து அருளை ஒண்ணாருயா அங்கேயும் ஒரு அருளை போட்டான் எழுந்து அருளணும் எழுந்து அருளணும் சீகரித்து அருளணும் அனுகிரகம் செய்து அருளணும் எல்லாத்துக்கும் அருளணும்னு சொல்வ மறுத்தது போய் அருளணும்னு சொல்வாளா மறுத்து கைவிட்டுட்டா அருள் இல்லைன்னு தானே சொல்றான். நான் அப்படி சொல்லல மறுத்தருள ஒன்னா அவனும் மறுத்தருள ஒன்னா இது பிள்ளாண்ட விசேஷத்துக்கு இதெல்லாம் அழகா இருக்கு. அருளாத நீர் அருளிங்கிற ஆழ்வாரு அவராவிதி ஒரு ஆமுன் அருளாழி புற்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று. அப்போ அருளாத நீர் அருளி அப்படின்னு அருளாதவா இருக்குற அவர் அருளாமல் அருள் இருக்கான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி மறுத்தருள் ஒன்னாத ஒருபடி அப்படின்னு சாதிச்சோம். பெருமானாலையும் மறுக்க முடியும் சாட்சாசுவாமி ஒருபடி மேல போயிருக்கேன். மறுத்தருளை ஒன்னாதான் எம்பெருமான் என்னைக்காவது மறுத்திருக்கான ஆழ்வாரு இத்தனை அவ்வளவு 1000 பாசுரம் கேட்டிருக்கும் என்னால முடியாதுன்னு பெருமாள் சொல்லிருக்காங்க. சொல்லல வேற ஏதோ ஒண்ணு கொடுத்து ஏமாத்துறானே தவிர வேற சௌலபியாதி குணானுபவத்தினாலே சௌந்தர்யாதி குணானுபவத்தை கொடுத்து ஏமாத்துறானே தவிர இல்லை கிடையாதுன்னு சொல்லலையோ இல்லையோ. என்ன மறுத்தருள ஒன்னாவது ஒருபடின்னு எப்படி சொன்னார் பிள்ளான்னா சாட்சா சுவாமி சொல்ல மறுத்தருள ஒன்னாவது ஒருபடி உபேட்சித்த அருளா ஒன்னாவது ஒருபடின்னு அர்த்தம் சாச்சு உபேட்சிச்சுட்டார் இத்தனை நாளா அது இல்ல. பிராட்டி திருவாணியும் தன் திருவாணியும் விட்டு நிர்பந்தித்துக் கொண்டு ஆர்த்தஸ்வரத்தாலே ஓன்னு எல்லா பட்சியும் ஓ ஓன்னு வந்துட்டு ஓ ஓன்னு உறக்க கூப்பிடுகிறார். ஆர்த்தஸ்வரத்தாலே கூப்பிடும் அளவில் தாம் மனோரசித்தபடியே எம்பெருமானும் எழுந்துருள அவர் எப்படி ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரியே எம்பெருமான் எழுந்துருள்றார். ஆழ்வார் எப்படியெல்லாம் முன்னாடி ஆசைப்பட்டார் சூழிசும் முடிவுகள் எப்படியெல்லாம் சேவிச்சிருக்கார் அது எல்லாம் கொடுக்கிறார். சாட்சா சுவாமி சொல்ற தாம் மனோரசித்தபடியே தனக்கு உத்தர க்ஷணத்திலே சாயுஜ்யம் பிரதானம் பண்ணுவதாக சங்கல்பித்து ஆதிவாகிக கணத்தையும் சன்னாகிப்பித்துக் கொண்டு சுவாசாதாரண திவ்யரூப பூஷணாயுத மகிஷி பரிஜன விசிஷ்டனான தன்னை பிரகாசிப்பித்து திவ்யரூப விசிஷ்டனாய்கொண்டு சன்னிதானம் செய்தருள ஆதிவாகிகரெல்லாம் சொல்லி வச்சுட்டோ இவர் வரப்போற அதனால ஆழ்வாரை நீங்கள் எழுந்தருள பண்ணுவதற்கு எல்லாரும் சித்தமா இருங்கோ அப்படின்னு அவளுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டு திவ்ய ரூப பூஷணாயுத மகிஷி பரிஜனங்களோடு கூட அனந்த கருட விஸ்வச்சேனர்கள் எல்லாரோடையும் கூட இந்த ஸ்ரீ வைகுண்ட நிலையை நான் எப்படி இருப்பானோ அதே ஸ்ரீ வைகுண்ட நிலையத்தோடு கூட அப்படி சேவை சாதிக்கிறானா ஆழ்வாருக்கு பெருமாள். உத்தரக்ஷணத்திலே இப்பவே ஆழ்வாரு கூட்டமே உடனே அவருக்கு மோட்சம் கொடுத்துடணும் இனிமே முன்ன மாதிரி கிடையாது. சேவை கொடுத்து மாயம் செய்வதற்காக வரல உத்தரக்ஷணத்திலே சாயுஜ்யம் பண்ணிக்கிறோம்னு சங்கல்பம் பண்ணிட்டு எம்பெருமான் இந்த மாதிரி எழுந்தருளினான் அப்படின்னு. அப்ப அந்த எம்பெருமானை செவித்து ஆழ்வார் பாடுறார். இப்போ சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து இறந்த முடிவில் பெரும் பாழேறியோ, சூழ்ந்து அதனில் பெரிய பரணமலர் சோதியோ, சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான இன்பமேவோ, சூழ்ந்து அதனில் பெரிய என்னவா வர சூண்டாயேன்னு அழகா சொல்றீங்க. எல்லாம் ஒவ்வொன்றிலும் அதனில் பெரிய, அதனில் பெரிய, அதனில் பெரிய அப்படின்னு போயிட்டு இருக்கும். அப்போ ரொம்ப பெரியது எது அப்படின்னா நம்ம குழந்தைகள் கிட்ட கேட்போம், ரொம்ப பெருசு எது அப்படின்னா ஒரு குழந்தை சொல்லுது கடல் தான் பெருசு அப்படின்னு, கூட கடலை காற்றும் பெருசு பூமி தான் பெருசு, இன்னொரு குழந்தை பூமியை காட்டுல ஆகாசம் தான் பெருசு அப்படின்னு. ஏன்னா ஆகாசத்துலாம் பூமியே இருக்கு, ஆகாசத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் கூட பூமியை காட்டுல ஆகாசம் தான் பெருசு, வானம் போல பெருசு குழந்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கும். இப்ப ஆழ்வார்கிட்ட அதே கேள்வி, ரொம்ப பெருசு எது அப்படின்னா முதல்ல ரொம்ப பெருசானது எதுவும் கேட்டாலும் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ் அப்படின்னு இந்த பிரகிருதி இருக்கோ, பார்த்தா இந்த பக்கம் திருப்பினாலும் அந்த பக்கம் திருப்பினாலும் மேல பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பிரகிருதி தான் இருக்கு. மேல பார்த்தாலும் சூரியன் சந்திரன் சம்சார மண்டலம் தானே, ஆகாசம் எல்லாம் இருக்கு, கீழே பார்த்தா பூமி இருக்கு, இன்னும் கீழே பாதாளம் இருக்குங்கிறா, லெப்ட் ரைட் எந்த பக்கம் பார்த்தாலும் பிரகிருதி தான் இருக்கு. சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில்லாத பெரும் பாழ் பிரகிருதி தான் பெருசு. அப்புறம் அதை காட்டில் பெருசு எது அப்படின்னா சூழ்ந்து அதனில் பெரிய பர நன்மலர் சோதி அப்படின்னா ஜீவாத்மா, ஜீவாத்மாவுடைய இந்த முக்தாத்மாவுடைய ஞானம் இருக்கோ இல்லையோ அது அதை காட்டிலும் பெருசு. ஏன்னா இவன் என்ன பண்றான் கேட்டா இந்த பிரகிருதியும் தாண்டி போய் சீதை கொண்டத்துக்கு போறான், அங்கிருந்து இந்த பிரகிருதியை பார்க்கறான். அப்போ முக்தாத்மாவுடைய அந்த ஞானத்தினால மொத்தத்தையும் வபிச்சிருக்கான், அவன் ஞானத்துல விஷயமாகாதே கிடையாது. ஆத்மாவுடைய ஞானங்கிறது விளக்கிலிருந்து வர ஒளி மாதிரி, பிரபா மாதிரி, இது விளக்கிய ஏற்றி வச்சானா எல்லா இடத்துலயும் வெளிச்சம் இருக்கும். அந்த மாதிரி சீதை மண்டத்திலிருந்து அப்படி பார்த்தானா எல்லா இடத்துலயும் வெளிச்சம் வந்துடும் அவனுக்கு, எல்லாத்தையும் பாக்குறான்னு ஆயிடும், பிரகிருதியும் தாண்டி இருக்கானு இல்லையோ. அதனால அதை காட்டுல பெருசு இது அப்படின்னா ஆழ்வார்கிட்ட கேட்டிருக்கோம் உலகத்திலே பெருசு இதுங்கிற மாதிரி. அப்ப பிரகிருதி மண்டலம் அதை காட்டுல பெருசு இதுன்னா முக்தாத்மாவுடைய தர்மபூத ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அப்புறம் அதை காட்டுல பெருசு இதுன்னா சூழ்ந்து அதனின் பெரிய சுடர் ஞான யுத்தமேயோன்னு பரமாத்மாவுடைய சங்கல்ப ஞானம். ஏன்னா அவனுடைய சங்கல்பத்திலானே இவனே முக்தன் ஆயிருக்கான், இல்லாட்ட ஆக முடியாது இல்லையா. ஆக இவனையும் முக்தனாக்கி வச்சு இவனையும் சர்வஜ்ஞனாக ஆகும்படி பண்ணது பரமாத்மாவுடைய சங்கல்பாத்மகமான ஒரு ஞானம் ஆனபடினால அந்த சங்கல்ப ஞானத்துல விஷயமாகாது எதுவும் உண்டு, சகலமும் அதுல விஷயம்தானே. அதனால அதை காட்டு பெருசு எதுன்னு கேட்டான்னா சுடர் ஞான இன்பம் அப்படின்னு சொல்ற தர்மபூத ஞானம். அது அதான் சுடர் ஞானம், நான் சொன்ன இல்லையா விளக்குனுடைய சுடர் மாதிரி அது, அது இன்பம்னா ஆனந்த சுரூபமாக இருக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு. அப்புறம் அதை எல்லாத்த காட்டிலும் பெருசு எது அப்படின்னா சூழ்ந்த அதனில் பெரிய என்னவா என்னுடைய ஆசையும் இல்ல. இது மொத்தத்தை காட்டிலும் பெருசு நான் இதுவரை பட்டு கொண்டிருந்த விட. ஏன்னு கேட்டா பெருமாள் சேவிக்கணும் சேவிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப ஆயிரம் பாட்டு பாடு கொஞ்சம் யோசிச்சுட்டு வருங்க, யாராவது ஒரு விஷயத்த ஆசைப்பட்டா ஆயிரம் பாட்டா பாடுவான், அந்த அந்த ஆசைப்பட்ட வஸ்து கிடைக்கணுங்கிறதுக்காக ஆயிரம் பாட்டு யாராவது பாடுவாளா, இப்ப எவ்வளவு ஆசை இருக்கும் இருக்கு. அப்போ எம்பெருமானே உன்னுடைய சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெரிதாயிருந்த என்னுடைய விடாய் அப்படிங்கிற விழா, இந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெருசு என்னுடைய ஆசை. அந்த ஆசை இப்ப தீர்ந்தது, விட்டு போச்சு இல்ல, ஆசை விட்டு போச்சுன்னா அர்த்தம் வேற, என்னுடைய ஆசை அவா வரானா அவா தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஆசையை செம்பெருமான் நடத்தி கொடுத்துட்டான், எப்படி கேட்டா அவா வர சூழ்ந்தாயே ஆசையை தீரும்படியாக என்னை சூழ்ந்து. இப்ப இதெல்லாம் சூழ்ந்ததை காட்டிலும் பிரகிருதி இப்ப சூழ்ந்தில்லை, எம்பெருமானே நீ நீயாடபடியே என்னை சூழ்ந்து வந்து இருக்கிறாய், சேவை சாதிக்கிறாய் அப்படின்னு தாற்பயம். சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ, என்ன சொன்ன மாதிரி அகண்டு ஆழ்ந்து உயர்ந்தான நாலு பக்கம் சொன்ன மாதிரி, சூழ்ந்துனா மொத்த பக்கம் சூழ்ந்திருக்கு, அகண்டுனா விஸ்தாரம், ஆழ்ந்தினா கீழே உயர்ந்தான மேல எல்லா பக்கமும் பிரகிருதி. அப்புறம் சூழ்ந்து அதனில் பெரிய பர நன்மலர் சோதியோ, பரன்னா சிரேஷ்டமான அர்த்தம், நன்மலர் சோதி அப்படின்னா நன்னா மலர்ந்து இருக்கக்கூடிய ஞானம், ஞானமானது இருக்கக்கூடிய நம்ம ஞானம். இதான் உபநிஷத்துல ஒரு விஷயம் சொல்றா, பொதுவா எல்லா சாஸ்திரக்காரர்களும் என்ன பண்றாங்க கேட்டா ஞானம் உண்டாகும் அழிஞ்சிடும் சொல்றான். நம்ம தூங்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப ஞானம் போயிருக்கு, ஞானம் இல்லை, தூக்கி முடிச்சுக்கிறோன்னா மறுபடியும் ஞானம் வந்திருக்கு, ஞானம் போயிடுத்து முடிச்சுக்கணும்னா மறுபடியும் ஞானம் வந்திருக்கு, திருப்பி ஞானம் போகும், திருப்பி ஞானம் வரும், இப்படிதான் சொல்ற. ஆனா உபநிடத்தை என்ன சொல்றேன்னு கேட்டா ஞானத்துக்கு அழிவுங்கிறது கிடையாது, அது அழிஞ்சிருத்துங்கிறது கிடையாது, அது விகாசமாகவும் குறையும். ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், அதனுடைய சுடர் எல்லா இடத்துக்கும் போகப்படுது. இப்ப சூரியன் இருக்கான், அதனுடைய சொட்டை எல்லாத்துக்கும் போட்டு நம்ம தடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப உள்ளுக்குள்ள வராது. அப்ப அது அழிஞ்சு போல, அது பரவாமல் இருக்கு, இருக்கிறது வெளியில வந்து பரவாமல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் நம்மளுடைய தர்மபூத ஜானமானது அது அழிஞ்சு போகாது, அது உற்பத்தி நாசங்கள்லாம் கிடையாது, அது பரவாமல் நம்ம கர்மமானது தடுத்துடுறது. கர்மம் என்ன பண்றேன்னு கேட்டா, எப்படியானா வெளியில இருக்கிற சூரிய வெளிச்சம் ஜன்னல் வழியா தான் உள்ள வரும், வேற வழியா உள்ள வர முடியாது நமக்கு, ஏன்னா தடுத்துட்டோம். இப்போ அந்த மாதிரி இந்த ஆத்மாவுடைய ஞானம் வந்து இந்திரியம் வழியா தான் வெளியில வரும், கண்ணு வழியா காது வழியா தான் வெளியில வரும், வேற வழியா வெளியில வர முடியாது. அப்படியா தடுத்து வச்சிருக்கு பிரகிருதி, தடுத்து வச்சிருக்க காரணம் நம்மளுடைய கர்மா, கர்மத்தினாலே இப்படி தடுத்து வச்சிருக்காங்க பெருமான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பர நன்மலர் சோதியோ அப்படின்னா சிரேஷ்டமா இருக்கு, நன்னா மலர்ந்து இருக்கக்கூடிய அப்படின்னு அந்த பதத்தை போடுற ஞானமான முக்தாத்மாவுடைய ஞானம். அப்போ சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞான விம்பமேயோ அப்படின்னு எம்பெருமானை பத்தி சுடர் அப்படின்னா பிரபாரூபமான வெளிச்சமா பிரபாரூபமா இருக்கக்கூடிய ஞான இன்பம்னா ஞானஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு, ஞானம்தான் ஆனந்தம், ஞானமே அனுகூலமா இருந்தா அதுக்கு ஆனந்தம் பேர். அப்ப சுடர் ஞான இன்பமேயோ சூழ்ந்து அதனில் பெரிய சூழ்ந்தனா அதையும் சூழ்ந்து அதையும் மேல வியாபித்து அதை காட்டிலும் பெருசா இருக்கக்கூடிய என்னுடைய ஆசை, அந்த ஆசையெல்லாம் தீரும்படி சூழ்ந்தானே. சூழ்ந்து அகண்டான் உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ, சூழ்ந்து அதனில் பெரிய பரணன் மலர்ச்சோதியோ, சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞான விம்பமேயோ, சூழ்ந்து அதனில் பெரிய என் நவா வர சூழ்ந்தாயே. பிள்ளாட்சி சுத்தி சூழ்ந்தகண்டு இப்படி எம்பெருமானும் மருத்தருள ஒன்னாததொருபடி பிராட்டி திருவாணையும் வன் திருவாணையும் விட்டு நிர்பந்தித்துக் கொண்டு ஆர்த்தஸ்வரத்தாலே கூப்பிடும் அளவில் தாம் மனோரசித்தபடியே எம்பெருமானும் எழுந்தருள அவனை கண்டு, அவனை கண்டுங்கிறது அதோடு நிறுத்திக்கணும், அது பின்னாடி என்பயம். இப்ப பாசுரத்துக்கு அர்த்தம் மகத அகங்காராதிகள் எல்லாவற்றையும் வியாபித்து, முதல் நதிக்கு அர்த்தம் பிரகிருதி வியாபிச்சிருக்குன்னா இந்த லோகத்தை வியாபிச்சிருக்கல, மகத்து அகங்காரம் வரைக்கும் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. அந்தந்த தத்துவங்கள் மொத்த தத்துவங்களையும் பிரகிருதிக்கு அடுத்து வரக்கூடிய தத்துவமே மகத்தின் பெயர், அதையும் வியாபிச்சிருக்கு. மகத அகங்காராதிகள் எல்லாவற்றையும் வியாபித்து அவற்றை காட்டிலும் பெரிதான மூல பிரகிருதிக்கும், அதற்கும் மகத அகங்காரிகள் எல்லாவற்றையும் வியாபித்து பெருசா இருக்கிறது மூல பிரகிருதி தான் முதல் இருக்கிறது, அத்தையும் வியாபித்து அதிலும் பெரிதான முக்தாத்மாவிக்கும், அதையும் வியாபித்து அதிலும் பெருசா இருக்கிறது முக்தாத்மா ஞானத்வாரா வியாபிச்சிருக்கான். ஏன்னா அதிலும் பெரிதான உன்னுடைய சங்கல்ப ஜானத்துக்கும் அதுக்கு மேல பெருசா இருக்கு உன்னுடைய சங்கல்பத்தான், அந்த சங்கல்ப ஜானத்துக்கும் ஆத்மாவா இருந்த நீ, இந்த சங்கல்ப ஜானத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறானே நீ, அதனையும் பெரிதான அந்த உன்னுடைய சங்கல்ப ஜானத்தை காட்டிலும் பெரிதா இருந்த என்னுடைய விடா எல்லாம் தீரும்படி மொத்தம் தீரும்படி இருக்கிறார், அந்த ஜெகதா காரணானபடியே நீயே நீயானபடியே வந்து சூழ்ந்தாய். இப்போ சுத்தி எங்க மத்தம் பெருமாள் தான் இருக்கான், ஏன்னா ஜெகத் சுரூபமா பெருமாள் தான் இருக்கான்னா, இல்ல நீயானபடி வந்து சூழ்ந்தாய். முதல் தடி உன்னை உன்னை அப்படின்னு சொல்ல முடியும், உன்னை உன்னைங்கிறதுக்கு ரெண்டு விதமும் அர்த்தம் சொல்லிருக்க, முதல் தனி உன்னைங்கிறப்பறதும் அன்றின்னு ஒரு பதவி சேர்த்துக்கோங்க, முதல் தனி உன்னை அன்றி உன்னை அப்படின்னு, காரணமாக இருக்கக்கூடிய உன்னை இல்ல நீயாக இருக்கக்கூடிய உன்னைன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டா முதல் தனி உன்னைன்னு முதல்ல வச்சுட்டு ரெண்டாவது விஜய் விஷயமா உன்னை என்ன நாள் வந்து கூடுவோன்னா அப்படின்னு அர்த்தம் வச்சு, ஜெகதா காரணப்படியாக நீ இருக்கிறது இருக்கட்டும் நீயானபடியாக வந்து சூழ்ந்தாய் என்கிறார் அப்படின்னு. இந்த பாசத்திலையும் நிறைய விளக்கம் தேவையா இருக்கு. சூழ்ந்து அகண்ணான் உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோன்னு பிரகிருதிய சொன்ன, பாழேயோன்னு எம்பெருமான சொல்ற அந்த பிரகிருதிக்கு சரீரனாக இருப்பவன், சூழ்ந்து அதனில் பெரிய பரணன் மலர் சோதியோ, சூழ்ந்து நம்மளுடைய தர்மபூத ஞானம் இருக்கும் இல்லையோ, தர்மபூத ஞானத்தையும் நிர்வாகம் பண்றான், சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞான விந்தமேயோ. இது என்ன ஒரு வேடிக்கையும் கேட்டானா, பிரகிருதியை பிரகிருதிக்குள்ள அந்தராத்மாவா இருக்கான்னு சொல்லலாம் பரமாத்மா, நம்மளுடைய தர்மபுத்த ஞானத்துக்கும் இல்ல நமக்கு ஜீவாத்மாவுக்கும் அந்தராத்மாவா இருக்கான்னு சொல்லலாம். ஆனா அவனுடைய சங்கல்ப ஜானம் மூணாவது வரையில சொல்றாரு அதுக்கு அந்தராத்மாவா இருக்கான்னு சொல்றது கஷ்டம். ஏன்னா சங்கல்ப ஜானங்கிறது எம்பெருமானுடைய சங்கல்ப ஜானமே எம்பெருமானுக்கு சரீரம் அப்படின்னு சொல்ற வழக்கம் கிடையாது. ஆனா அந்த சங்கல்ப ஜானத்துக்கும் ஆத்மாவா இருந்தனி அப்படின்னு சாய்ச்சிருக்கார் பிள்ளா. அதுக்கு சாட்சாத் சுவாமி வியாக்கியானம் சொல்லும் போது ஆத்மாவா இருந்தனிங்கிறதுக்கு அபிரதட்சித்த விசேஷமாய் இருந்ததுங்கிற ஆத்மான்னு சொல்றது, ஆத்மா சரீரம் சொல்றது இல்ல, அந்த ஹெங்கப்ப ஞானத்தோடு கூட எப்பவுமே இருக்கக்கூடிய நீ அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும் அப்படிங்கிற. அந்த சங்கல்ப ஞானத்துக்கும் ஆத்மாவா, அந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெரிதாயிருந்த என்னுடைய விடாயெல்லாம் தீரும்படி அப்படிங்கிற. அப்புறம் அந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெரிதான என்னுடைய ஆசைனா என்ன அர்த்தம்? பகவானுடைய சங்கல்ப ஞானத்தை காட்டு பெருசா ஒண்ணு இருக்க முடியுமா? என்ன என்னதான் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொன்னா கூட பகவானுடைய சங்கல்ப ஞானத்தை காட்டு பெருசா ஆசைப்பட்டார், இவருடைய ஆசை அவ்வளவு பெருசா இருக்காதே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான். இதனுடைய அப்படியே மேலோட்டமான அர்த்தத்தை எடுத்துக்காதுங்க, உள்ள அர்த்தத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு. அந்த அளவு ஆசைப்பட்டாங்க அர்த்தம் அவ்வளவுதான், அதை காட்டுல இன்னும் ஒருபடி மேல இருக்கு அப்படி அர்த்தம் இல்ல. இவருடைய ஆசை ரொம்ப ரொம்ப பெரு, ஆசையோ கடலிடம் பெரிது எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா ஆசையை பத்தி சொல்லிச்சு குழு ஆசைன்னு ஒரு சொல்லி குழு ஆசை குழு ஆசை பசங்கள்லாம் சொல்லு. அந்த வானத்தளவும் ஆசை, கடலினும் பெரிது, கடலை காட்டிலும் ஆசை அதிகம்னா சொல்றது ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நம்மளாம் கேட்டா ஆகாசத்தை காட்டுல பெருசா இருக்கு, கடலை காட்டுல பெருசா இருக்குன்னு சொல்லுவோம். ஆழ்வார் சொல்ற அப்படி இல்ல, பிருதியை காட்டிலும் பெருசான, முக்தாத்மாவை காட்டிலும் பெரிதான, பகவானுடைய சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெரிதான என்னுடைய விடாய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரசோக்தியாக அதை நாம எடுத்துக்கணும், சாஸ்திரார்த்தமாக அப்படி எடுத்து ஆராய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அபரிமித ஞானான், அப்ப என் அபாவர சூழ்ந்தாயே, என்னுடைய ஆசையெல்லாம் தீரும்படியா வந்து சூழ்ந்தாய். அபரிமித ஞானானந்த ரூபனான உன்னுள்ளே நான் அமிர்தசாகர அந்தர் நிபதித பிந்துவை போலே அந்தர்பூதமாம்படி உன்னை அத்தியந்த விசதமாக பிரகாசிப்பித்துக் கொண்டு என்னோடு சம்சேஷித்தருளி அப்படின்னு சாட்சாத்தம் சாதிக்கிறார். பெரிய ஒரு சமுத்திரம் இருக்கு பார்க்கடல் வச்சுக்கோங்க, பார்க்கடல் பெரிய சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்துல ஒரே ஒரு டிராப் ஜலத்தை சேர்த்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன போறது? பார்க்கடல்ல ஒரு சின்ன டிராப் ஜலத்தை நம்ம போய் சேர்த்தோம்னா என்ன போறது? அந்த மாதிரி உன்னுடைய அபரிமிதமான ஆனந்த சாகரம் அப்படின்னு இருக்கு, அதுக்குள்ள நானும் போய் உண்டி இருக்கேன், உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பிந்து சின்ன துளி ஒரு டிராப் விழுந்த மாதிரி நான் வச்சிருந்து சுத்தி இந்த ஆனந்த சாகரம் மொத்தமே இருக்கிற மாதிரியாக இருக்கு. சில சமயம் பார்த்தோம்னா தேனுக்குள்ள எறும்பு விழுந்துடும், எறும்பு வந்து அதுக்கு என்ன பண்றது, தேனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா உள்ள விழுந்து மாட்டிக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீ சூழ்ந்து இருக்கிறாய், நான் அத்தனை ஆனந்தமாக உன்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், அப்படி உன்னை அத்தியந்த விசதமாக காட்டிக்கொண்டு என்னோட எம்பெருமானே நீ கலந்தருளி இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். சூழ்ந்து அகன் சூழ்ந்து அகன்னான் உயர்ந்த முடிவில் பெரும் பாழியோ, சூழ்ந்து அதனில் பெரிய அரணன் மலர் சோதியோ, சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞான விந்தமேயோ, சூழ்ந்து அதனில் பெரிய என் அவா வர சூழ்ந்தாயே. இப்படி ஆழ்வார் தன்னுடைய மனோரசம் எல்லாம் தீரப்பெற்றார், மொத்தம் எம்பெருமான் மொத்தத்தை நடத்தி விட்டான் அப்படிங்கிறது தெரியுது. சச்ச ஆனந்தாய கல்பதேன்னு உபனிஷத் சொன்ன அர்த்தமானது கிடைத்து விட்டதுங்க. ஓ ஓன்னு இங்கேயும் சொல்ற, இதுவரைக்கும் எல்லா பாசத்தையும் முனிய நான் முனைய ஆரம்பிச்சதுன்னு எல்லா பாட்டிலயும் ஓன்னு வந்துருக்கு. இந்த ஓம் எல்லாம் விஷாத தியோதகம்னு சொல்றாங்க, ஆழ்வாருடைய கஷ்டத்தினாலே ஓம்னு கூப்பிடுறாங்க. இந்த பாட்டுல அது கிடையாது, ஏன்னா இப்ப எம்பெருமான் வந்து சூழ்ந்துட்டபடினாலே அவருக்கு இப்படி விஷாதங்கள் எல்லாம் கிடையாது. அதனால சாக்ஷா சுவாமி சொல்றாரு, இந்த ஓம் சொல்றாரு என்ன, இது பாட்டா சொல்றாரு, ஏன்னா ஏதத் சாமகா என்ன எம்பெருமானை சேவிச்சா அப்ப கவனமா பாடணும்னு தோணுமா? இங்க பெருமானை சேவிச்ச உடனே திருவாமிதான் சேவிக்கிறவங்க வந்து நல்லா ஆலாபமா சேவிக்கணும்னு தானே தோணும். நம்ம ஆத்துல உட்காந்து இருக்கட்டும் சந்தை சொல்லி திரு சொல்லி பண்றோம் இல்லையோ, அப்போ உயர் வர உயர் நலம் படைவன்யவரவன் அப்படின்னு ஒண்ணு சொல்லும். ஆனா எம்பெருமானை சேவிக்கும் போது ஒரு கோஷ்டியா நின்று ஒரு கவனமா சேவிச்சாதான ஆனந்தமா இருக்கு. பல்லாண்டு பாடும் போதும் இது பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே இசையோட பாடணுமோ இல்லையோ, அதனால இந்த பாட்டை சொல்லச்ச இசையா சொல்லணுங்கிறதுக்காக அந்த ஓவாங்க முடி முடி அப்படி ஓவம் இங்க சேர்த்துக்கிறாருன்னு இந்த பாட்டினுடைய தாக்கறி. சூழ்ந்து அதனில் பெரிய என் அவா வர சூழ்ந்தாயே, அவா வரச்சூழ் அரியை அயனை அரணையலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவிலந்தாதிகளால் இவை ஆயிரமும் முடிந்த அவாவிலந்தாதிப்பத்தறிந்தறி அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு வழக்கம் போல பலஸ்ருதி பாசுரம் இது. ரொம்ப திருப்தியோட ஆழ்வார் பலஸ்ருதி அறிவிச்சு. சில சமயம் ஆழ்வார் வேதனையில இருந்து சொன்னா கூட கடைசியில முடிச்ச ஓரளவு நல்லாதான் முடியும். எம்பெருமான் ஏதோ அனுகிரகம் பண்ணான்னு வரும், அந்த அனுகிரகத்தை பெருமான் உங்களுக்கும் பண்ணுவார் அப்படின்னு வரும். ஆனா அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்னங்கிற இங்க தன்னுடைய ஆசையெல்லாம் தீர்ந்து வீடு பெற்றன மோட்சமே அடைஞ்சிட்டார். இப்போ அப்படி பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரம். அப்புறம் கடைசியில் பத்து பாட்டுக்கு தாற்பயம் என்ற முடிந்த அவாவில் அந்தாதி பத்தறிந்தார். இது முடிந்த பத்து, முடிந்த அவாவில் இந்த பத்து ஆசையினாலே முடிஞ்சு போச்சு. முடிந்தான கடைசியான அர்த்தம் சகிக்கிறேன். இதுவரைக்கும் ஆசையெல்லாம் நிறைய வந்திருக்கு, இது கடைசி ஆசை. இந்த முனிய நான்முகனையில இந்த கடைசி ஆசை உண்மை ஆசைங்கிறது கிடையாது, ஏன்னா அவார்த்த சமஸ்த கவன் மாதிரி எல்லாம் கிடைச்சிருப்பது. முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்து, இந்த பத்தை அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. இவர் உயர்ந்தே பிறந்தான் அர்த்தம். அவா பிறவியே உயர்ந்த பிறவி, சிரேஷ்டமான பிறவி. இந்த பத்தை யார அறிந்தார், அறிந்தார்னா சில இடங்கள்ல பாடினார் சொன்னார்லாம் வரும், அறிந்தார்னா அர்த்தத்தோட கத்திருந்தார்னு. இந்த பத்தையார் அர்த்தத்தோட காலட்சேபம் கேட்கிறார்களோ அவர்கள் பரம பாக்யம் செய்தவர்கள், பிறக்கும் போதே உயர்ந்தே பிறந்தவர்கள். அவாவிழந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. எல்லாரும் தான் பிறந்தார், ஆனால் இவர் உயர்ந்தே பிறந்தார். ஏன்னா அவா பிறவியானது இந்த அனுபவத்துக்காக, இந்த ஜென்மத்துல இந்த அனுபவத்தை அவளுக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறபடினாலே அவர் உயர்ந்தே பிறந்தார். எந்த அளவு உயர்ந்து பிறந்தார் அப்படின்னு ஒண்ணு, எவ்வளவு உயர்வு வரும் அப்படின்னு கேட்டா பொதுவா எல்லா வியாக்கியானங்களும் என்ன சொல்றாங்க, நித்திய சூரிகளுக்கு சமமாக உள்ளவர்கள் அவர்கள் தான். ஏன்னா இந்த அனுபவம் வந்துருத்தும், நான் பூலோகத்துல வந்துருத்தேனா அப்ப நித்திய சூரியனுக்கு சமம் தானே. நித்திய சூரியர்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட அனுபவம் இருக்கோ அதே அனுபவம் இவருக்கு வந்துருத்தோல்லையோ, அப்ப நித்திய சூரியனுக்கு சமம் தானே. அதனால நித்திய சூரியர்களுக்கு சமமாக, ஏன்னா உயர்ந்தவர்கள்னா நித்திய சூரியர்கள் தான், அவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. அதனால நித்திய சூரியனுக்கு சமமாக அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கார் அப்படின்னு சொல்றார். பிள்ளான் ஒரு விஷயம் சொல்றார், இந்த அவாவிலிருந்து பறிந்தார் இப்பத்து அறிந்தார் பிறந்து வைத்தே அயர்வரும் அமரர்களுக்கும் மேற்பட்டார் என்கிறார். நித்திய சூரியர்களை காட்டிலும் உயர்ந்தவர், நித்திய சூரியர்களுக்கு சமமானவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்னும் வசதியா சொல்லணும், எவ்வளவு வசதியா சொல்லணும்னா நித்திய சூரியர்களை காட்டிலும் உயர்ந்தவராக ஆகிடுவார் அப்படின்ட்டார். ராசியமான விஷயம், உயர்ந்தேன்னு அவ்வளவு என்ன, ஏன் இப்படி பிள்ளான் சொன்னார் அப்படின்னு அதுக்கு காரணம் இருக்கு. ஆழ்வார் திருவுள்ளப்படிதானே பிள்ளான்னு சொல்றாரு, திருக்குறை பிள்ளான் பிள்ளான்னு ஆச்சேன். ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, விண்ணுள்ளாரிலும் சீரியரேங்கிறார். ஒரு பாசுரத்துல சொல்லிச்ச, விண்ணுள்ளாரிலும் சீரியர், நித்திய சூரியர்களை காட்டும் மேம்பட்டவர்கள் அவர்கள் அப்படின்லாம் சொல்றாரு. அதனால ஆழ்வார்க்கு திருவுள்ளம் உகக்கும்படியா இருக்கும் அப்படிதான் அர்த்தம் பண்ணும். அதனால நித்திய சூரியர்களை காட்டும் இவர்கள் மேம்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இப்படி சொன்னா ஏதோ வார்த்தைக்காக சொன்ன மாதிரி ஆகுமே தவிர உண்மையில நித்திய சூரியர்கள் காட்டிலும் மேற்பட்டவர் சொல்ல முடியாது, மேம்பட்டவர் யாரும் கிடையாதுன்னா இல்ல. அதுக்கு சரியான அர்த்தத்தை சாட்சாத்வாமி சொல்ற, நித்திய சூரியர்களை காட்டிலும் மேம்பட்டவர்னா என்ன அர்த்தம்னா, நித்திய சூரியர்களை காட்டிலும் பகவானுக்கு அத்தியந்த பிரியதமராக இருப்பார் அப்படின்னு. பெருமாளுக்கு இந்த பாசுரங்கள்லாம் அபியாசம் பண்ணி சீவைகுண்டத்துக்கு போனா நிச்சுக்கோங்க, பெருமாள் நித்திய சூரியர்கள் கிட்ட எத்தனை ஆசை வச்சிருக்காரோ அதை காட்டிலும் இந்த புது குழந்தையோடு எது. அதனால புது குழந்தைய எடுத்து வச்சுட்டா மூத்த குழந்தை கஷ்டப்படும், புது குழந்தைய அம்மா அப்பா எடுத்து அம்மா எடுத்து வச்சுட்டாங்கன்னா மூத்த குழந்தைய கஷ்டப்படும் இல்லையோ. அந்த மாதிரியாக இந்த நித்திய சூரியர்கள் எல்லாம் பெருமாள் எடுத்து வச்சுக்க மாட்டார் கையில, ஏன்னா நித்திய சூரியெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். இங்க இருந்து போற இந்த குழந்தைய எடுத்து வச்சு மடியில உட்காந்து வச்சுட்டாங்கன்னா பரதாழ்வான மடியில் வச்சுட்டாரோ. இந்த சாட்சஸ் வியாக்கியானத்துல சொல்ற அங்கே பரதம் ஆரோக்கியா அப்படின்னு வரும். சித்திரகூடத்துல பெருமாளை சேவிக்கணும் பரதா வந்தார் இல்லையா, கீழ் விழுந்துட்டார், அவரால் வர முடியல, கீழ் அப்படியே வந்து அப்படியே சேவிச்சுட்டார், தண்டை சாப்பிச்சுட்டார். பரதாழ்வான பார்த்தா பெருமாளுக்கு வரப்போறன்னு தெரிஞ்சு தூரத்துல இருந்து சைன்யா இதெல்லாம் கேட்கறது. ஆனா ஜடாமுடி தரிசின்ற மரவுடி தரிசின்ற ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டு கிரீட்டத்தோட வருவான்னு பெருமாள் எதிர்பார்த்தார். ஆனா ஜடாமுடி எல்லாம் தரிச்சு வந்திருக்கேன், கைங்கரி வேஷத்தோடு வந்திருக்கேன். அதான் கோயிலுக்கு கைங்கரி வேஷத்தோடு போனோங்கிறது, கைங்கரி வேஷத்தோட பரதாரம் வந்திருக்கேன். அப்ப பெருமாளுக்கு தெரிஞ்சு போச்சு, முக்தாத்மா மாதிரி இவன் மோட்சத்துக்கு வந்திருக்க மாதிரி இவன். அப்ப என்ன பண்ணாருன்னா, பரதாழ்வான தன்னுடைய அங்கே பரதம் ஆதோப்பிய சஸ்வதே ஆலிங்கனம் பண்ணிட்டு உதாரண தீகி அவன் ஆலிங்கனம் பண்ணி தலையில உச்சி முந்துறான் எம்பெருமான். அப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவர் யாரு? லக்ஷ்மண பெருமாள் கூட அவர் தான் மூத்தவள்ள மாதிரி, பரதன் தான் மூத்தவர். அதாவது ராமன், அதுக்கப்புறம் பரதன், அதுக்கப்புறம் லக்ஷ்மண சத்ருகனால் அவதாரம். ஆனா கூட கூடவே வந்துட்டு இருக்க லக்ஷ்மணம் வடியில கூட்டி வச்சு வடியில வச்சு உச்சி முந்தாங்கிறது கிடையாது. ஆனா பரதாழ்வான் இப்படி வந்திருக்காரு, கைங்கரிய வேஷத்தை வந்திருக்க பரதாழ்வான் வடியில் உட்காந்து வச்சு பெருமாள் உச்சி முந்தாருன்னா லக்ஷ்மணனுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நித்திய சூரியன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. ஆனா இந்த திருவாழ்மையை அபியாசம் பண்ணி மேல வந்தவால பெருமாள் வந்து தன்னுடைய மடியில உட்காந்து வச்சு அவனை உச்சி முந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். அதனாலதான் இப்ப சொல்லுங்க, மின் உள்ளாரிலும் சீரியரே நித்திய சூரியனை காற்றும் மேம்பட்டவர் அப்படின்னு பிள்ளான்னு ஒரு அர்த்தம் சாதிச்சாருன்னா எப்படி ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு? அது எப்படி சாட்சாத் அவன் வியாக்கியானம் பண்ற அப்படிங்கறதா இத்தனை நாள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாசத்துல அதுதான் காலக்ஷேபம்னா இந்த மாதிரி அனுபவத்தை நமக்கு கொடுத்துரும். அதான் சொல்ற அவாவரச்சூழ் அரிய அயனை அரண ஏலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளா இவையாயிரமும். ஆழ்வார் என்ன சொல்றாரு, இந்த ஆயிரம் பாட்டு இருக்கையோ இதெல்லாம் அவாவில் அந்தாதி, அளவில்லாத ஆசையினாலே பிறந்த அந்தாதிகள் அப்படின்னு அர்த்தம். முடிவில்லாத ஒரு ஆசை, அவாவில் ஆசையில் முடிவில்லாத ஆசையில் வந்த அந்தாதி அவாவில் அந்தாதிகளால் இவை ஆயிரமும். இவை ஆயிரமும் இந்த ஆயிரமும் அவாவில் அந்தாதி அனந்தமான ஒரு உட்கண்டையினாலே ஒரு ஆசையினாலே உண்டானவை அப்படின்னு அர்த்தம். அதோட வாக்கி முடிஞ்சிடும். அவாவில் அந்தாதிகளால் இவை ஆயிரமும். அப்புறம் முடிந்த அவாவில் அந்தாதி, கடைசியா வந்த அவாவிலே வந்த இந்த பத்து பாட்டுக்குள்ள அதுக்கு பல சுருதி சாதிக்கிற அப்படின்னு வச்சிருக்கும். அப்போ இந்த ஆயிரம் பாட்டும் எப்படி வந்ததுன்னு கேட்டானா ஆசையினாலே வந்தது. சோக ஸ்லோகத்துவம் அபியாகதா சோக ஸ்லோகத்துவம் அபியாகதைதி வதத சுத்த போதாரணவோத்தியன்னு சுவாமி தேசியம் சாதிக்கிற. வால்மீகி மகர்ஷிக்கு சோகமே ஸ்லோகமாச்சு அப்படின்னு தானே, அதுக்கப்புறம் தான் அந்த ராமாயணம் வந்தது. அது மாதிரி ஆழ்வாருக்கு அவருக்கு எம்பெருமான் மேல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு ஆன அவாறு கொள்ளி ஆசை, அதுதான் திருவாய்மொழி ஆயிருக்கு அப்படின்னு. நானா கல்லோல நாதா அனுபவ ரசபதிவாகத ஸ்ராவிய வேதா. அதனால என்ன இருக்குன்னு கேட்டான்னா அவாவில் அந்தாதிகளால் இவை ஆயிரம். ஆயிரமும் அத்தனை பரம போக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் இது ஆசையினாலே வந்த வார்த்தைங்கிறது எப்படி போக்கியமா தான் இருக்கும். ஆசையினாலே ஒருவர் சொல்ற வார்த்தை இன்னொருத்தருக்கு போக்கியமா இருக்க மாதிரி இது பெருமாளுக்கும் போக்கியமா இருக்கும், இவருக்கும் போக்கியமா இருக்கும். அந்த பகவத் சேஷத்தைக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கும் இது வந்து அத்தியந்த போக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட திருவாய்மொழி ஆயிரம் அப்படின்னா ரொம்ப. இப்பாட்டுகள் ஆயிரமும் பரம புருஷ நிரவதிக பிரீதி பரிவாகங்களாய் பிறந்த சந்தர்ப்பங்களாலே உண்டானவை அப்படின்னு சாட்சா சமாளிச்சார். ஆதலால் அவ்யாகத பிராமான்யசாலிகளாய் சத்ய பரமாத்ம சித்தரஞ்சகங்களாய் பரம புருஷ சரண கமல சேஷதைக ரசிகர்களுக்கு அவசிய உபாதேயங்களாகும். அழுவார் எதுக்காக சொல்றார் அவாவில் அந்தாதிகளா இதை ஆயிரமும் கடைசியில் சர்டிபிகேட் அவரே கொடுத்துக்கிறார் அழுவார். ஏன்னு கேட்டா உங்களுக்கு ரொம்ப தேவையானது, அத்தியந்த போகத்தை உங்களுக்கு கொடுக்கும். சேஷத்தைக ரசிகர்களுக்கு திருவாயுமில்லி பிள்ளான்னு சொல்றாரு இல்லையா, இந்த திருவாயுமொழியை அபியசித்தார் என்ன பாடுபடுவாரோ அப்படிங்கிற சில இடம் கேட்டேன். குழந்தையாதான் இந்த திருவாயுமொழியை அபியசித்தார் என்ன பாடுபடுவோம் அப்படிங்கிற பலன், அபியாசமே பெரிய பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இல்லையா. இன்னொன்னு என்ன கேட்டான்னா அவ்யாகத பிராமான்யம், கொஞ்சம் கூட இதுல பிராமான்யத்தில் சங்கே பண்ண முடியாது. ஏன்னா இது போய் புஸ்தகம் பார்த்து விசாரம் பண்ணி வந்தது கிடையாது, பகவத அனுபவம் கை வந்து அதனாலே வந்தது. பயர்வரம் அதனாலும் அருளியனன் யவனவன் அப்படின்னு அதனாலே வந்தது. அதனால தானே மாசில் மனந்தல் முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தைக்கு ஒவ்வாங்கிற சுவாமி தேசியன் அடிச்சு சொல்றார். அத எத்தனை மகர்ஷிகள் எத்தனை புராணங்கள் எத்தனை ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் என்ன எழுதினாலும் ஆழ்வார்கள் அடிச்ச வார்த்தைக்கு சமமாக. ஏன்னு கேட்டாங்கன்னா அவர்கள்லாம் தியானம் பண்ணி அந்த தியானத்தினாலே பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று அதனால சொல்றாங்க. ஆனா ஆழ்வார் அப்படி இல்லை, மயர்வர மதிநலம் இருளும் பகவானே வந்து ஞானத்தை கொடுத்து நீ சொல்லுன்னு சொல்லி இவர் சொல்ற. கஷ்டப்பட்டு ஞானத்தை சம்பாதிச்சோ அவ ஞானத்துக்கு ஏத்த மாதிரி தான் சொல்லணும். பெருமாள் எந்த அளவு அனுகிரகம் பண்ணிருக்காரோ எல்லாருக்கும் பராசருக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி எல்லாருக்கும் பண்ணல, பராசருக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி வியாசருக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி எல்லா மகர்ஷிக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணல. அவன் ஒவ்வொரு புராணம் எழுதி வச்சிருக்கான். ஆனால் மாலுகண்ட வாசிரியர் எம்பெருமானே தேர்ந்தெடுத்து மயர்வர மதிநலம் அருளி சொல்லியிருக்காருன்னா அது எப்படிப்பட்டது. அப்படின்னா அவ ஆசை வந்துட்டு ஆசையினாலே அவர் பாடுறா, முதலாழ்வாரை பாட வச்சா, நம்மாழ்வாரை பாட வச்சா, திருவங்கியாவை ஒவ்வொரு எம்பெருமான் பாட வைக்கிறா இருக்குதான் அவரு. அதனால இது அவ்யாகத பிராமான்யம், தடை இல்லாத இது பிராமான்யம் இருக்கு அப்படின்னு, சித்தரஞ்சகமா இருக்கு அப்படின்னு. அது நமக்கெல்லாம் பகவத் பரம புருஷ சரண கமல சேஷதைக்க ரசர்க்கு அத்தியந்தம் உபாதேயம். அவர்கள்லாம் திருவாங்கிதான் அப்படிப்பட்டது. ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு வசனம் உனக்கு, மகாபாஷ்யம் வா பட்டனீயம், மகாராஜ்யம் வா சாசனீயம் அப்படின்னா. மகாபாஷ்யம்னு ஒரு பாஷ்யம் இருக்கு வியாக்கரணத்துல, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப நல்லா நல்ல அனுபவம் இருக்கும். சம்ஸ்கிருத பாஷையை பத்தி தான், வேற ஒண்ணும் இல்லை. சம்ஸ்கிருத பாஷையில சப்தங்கள்லாம் எப்படி வந்தது, ராமஹ ராம ராமஹ சொல்லும், அதெல்லாம் அதை பத்தி தான் வருது. அவன் என்ன சொல்றான் கேட்டானா, ஒன்னும் மகாராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும் இல்ல மகாபாஷ்யம் படிக்கணும்னா என்ன அதுக்கு சமமாது. மகாராஜ்யத்தை பரிபாலனம் பண்றான், எப்படி ஒரு நிர்வாகம் பண்றானோ, அவனுக்கு எல்லாரும் கை கட்டின்னு இருக்கான், இப்படி எல்லாம் நீ இதை பண்ணு நீ இதை பண்ணு அது பண்ணு சொல்றானோ, அந்த மாதிரி இந்த மகாபாஷ்யத்தை படிச்சுட்டா இவனுக்கு இவனே ராஜா, இவன் இருக்கிற லோகமே தனி, மற்ற பேருக்கெல்லாம் மாதிரி இல்ல. இவன் அந்த லோகத்துல ஜாலியா சஞ்சாரிச்சுட்டு இருப்பான், இவன் தான் ராஜான்னு அர்த்தம், தனிக்காட்டு ராஜாவா இருப்பான். அந்த மாதிரி இங்க என்ன அவாவில் அந்தாதிகளான்னு என்ன அர்த்தம்னா, சதுசாஸ்திரம் நியாய வியாக்கரணம் வேதாந்தம் எல்லாம் கரைச்சு குடிச்சு மகா பண்டிதனாக இவ வந்தாலே சதஸ்ல எல்லாரும் எழுந்துப்பா அப்படின்னு சொல்லும்படியாக, இவருக்கு முதல் முதல் சம்பாவனை பொண்ணுவா, இவருக்கு சமமானவர் யாருமே கிடையாது அப்படின்னு ஒண்ணு அந்த மாதிரி இருக்கணும் சதுசாஸ்திர பண்டிதனா இல்ல திருவாமி படி. ஏன்னா அந்த அனுபவம் இங்க இருக்கு, திருவாய்மொழி இல்ல திருவாமியை சேவிக்கணும், திருவாமியை சேவிச்சா இங்க நமக்கு நம்ம ராஜா இருக்க, ஒவ்வொரு பாசுரத்தையும் நாம அனுபவிக்கணும், நமக்கு நான் தான் ராஜா. நமக்குன்னு ஒரு லோகம் இருக்கு, அங்க பாகவதர்கள் தேவை இருக்கான், அங்க எம்பெருமான் இருக்கான், எம்பெருமானுடைய பரிவாரங்கள் தான் இருக்கான், எல்லாரும் இருக்கான். ஆக அந்த மாதிரி அனுபவம் வரணும், அதுதான் அவாதி. இதை யார் சொன்ன, அருள் செய்தவர் குருகூர் சடகோபன், அவர் தன்னை பத்தி சொல்றாரு. அவா வரச்சூழ் அரிய அயனை அரணையற்றி அவா வற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அப்படிங்கிற திருவாமியில, அரியை அயனை அரணை அலற்றி, அயன்னா பெருமான், அரண்னா சிவன், அவளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கிற பெருமான் அப்படின்னு அர்த்தம். அது எதுக்காக சொல்றாருன்னா, உபயபூதி விசிஷ்டங்கிற சொல்றதுக்காக சொல்ற, ஒரு உதாரணத்துக்காக, இந்த பிரகிருதி மண்டலம் இங்க இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தன சரீரகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, அதை விடக்கூடாது, என்ன ஆனாலும் சரி சிவன் போனாலும் சரி அதை விடக்கூடாது இல்லையா, எம்பெருமான் வந்து சகல ஜெகத்துக்கும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட எம்பெருமானை அலற்றி அப்படின்னு. அவா அவர சூழ் ஆழ்வாருடைய ஆசை தீரும்படியாக சூழ்ந்து இருக்கக்கூடியவன், இந்த சகல பூதிக்கும் அந்தரியாமையா இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்புறம் அரியை அப்படின்னு இப்ப என்ன பண்ணணும் கேட்டா, அரியங்கிற ஆழ்வார் முதல்ல சொல்றேன், அந்த கணக்குடி பார்த்தா பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு கணக்குடி பார்த்தோம்னா அயனை அரியை அரணைன்னு சொல்லணும். ஆனா இந்த அரியை முன்னாடி போட்டிருக்கேன், என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, இது விசேஷப்படை, அயன் அரண், அயனாக இருக்கக்கூடிய அரணாக இருக்கக்கூடிய அரியல் அப்படின்னு இருக்கும். அப்ப பிரம்மாவுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய, சிவனுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய, அதனாலே சொல்லப்பட்டது என்ன கேட்டா, சகல விபூதிக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்தரியாமையாக இருக்கக்கூடிய அரியை பகவானை அப்படின்னு. இந்த பிராதாந்தியத்தினால அவர் முன்னாடி போட்டு, மற்றவர்களும் அவருக்கு விசேஷமாக இருக்காள் அப்படிங்கிறபடினால அவளை எல்லாம் பின்னாடி போட்டு சொல்லியிருக்க, அத பிள்ளானதுனால ஆரம்பமே தான், அவாவரச்சூழ் பிரம்மருத்ராதே சர்வாத்மாக்களுக்கும் அந்தராத்ம பூதனாய் அப்படின்னு, பிரம்மன் ருத்ர முதலான எல்லாருக்கும் அந்தராத்ம பூதனாய். அப்புறம் சமஸ்தேய பிரத்யநீகனாய் அனவதிகாதிசை அசங்கே கல்யாண குணநிதியாய் அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷணாயுத அகிழி பரிஜனஸ்தான விசிஷ்டனாய் இருந்தா, இது அந்த அறிங்கிறதுக்கு அர்த்தம், இத்தனை அர்த்தம் சாதிக்கிறது அரியை அப்படிங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் சாதிக்கணும். ஏன்னு கேட்டாங்க, இப்ப பெருமாள் எப்படி வந்திருக்காரோ அதைதான் சொல்லணும், இப்ப பெருமாள் எப்படி வந்திருக்காரு, அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷணாயுத மகிஷி பரிந்த ஸ்தான விசித்தனாய் வந்திருக்காரோ இல்லையோ, அவாவரச்சூழ் தாயின்னு அவாவரச்சூழ் அரியை அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவாவரச்சூழ் அரியைனா அவாவரச்சூழ்ந்து இருக்கக்கூடிய அரிய எப்படி இருக்காரு அப்படின்னா, சமஸ்தேய பிரத்யநீகனாய் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும்னா ரெண்டு இருக்கணும், ஒன்னு அவனுக்கு தோஷம் எதுவும் இருக்கக்கூடாது, ரெண்டாவது சகல கல்யாண குணங்களும் இருக்கிறோம். இது வேதத்துல சொல்றதுக்கு இதுக்கு உபயலிங்கம்னு பேர். இதுக்கு ரெண்டு இந்த ரெண்டு யாருக்கு இருந்தா அவதான் மோட்சம் கொடுக்க முடியும். என்ன ஆனாலும் சம்சார கந்தம் இல்லாமல், புண்ணியபாப கந்தம் இல்லாமல், ஒரு விதமான தோஷமும் இல்லாமல், விகாரங்கள்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும். இது முதல். ரெண்டாவது என்னன்னு கேட்டானா சகல கல்யாண குணங்களும் இருக்கணும். சௌந்தர்யாதி கல்யாண குணங்கள், காருண்யம் முதலாளர் கல்யாணம் இதெல்லாம் இருந்தாலும் மோட்சம் கொடுக்க முடியும். காருண்யம் இருந்தாதானே மோட்சம், ஔதாரியம் இருந்தாதானே மோட்சம், உனக்கு மோட்சத்தையும் கொடுத்துடுறேன் அப்படின்னு. காருண்யம் வாத்சல்ய ஔதாரியாதி சமஸ்த கல்யாண குணங்களும் இருக்கணும். ஐஸ்வர்யம் முதலானதெல்லாம் இருக்கணும். இருந்தாலும் உங்ககிட்ட இருந்தாலும் கொடுக்க முடியும். இத்தனை இருந்தாதான் மோட்சம் கொடுக்க முடியும். அதனால சமஸ்த கல்யாண குணங்களும் இருக்கணும். கேயம் எதுவுமே இல்லாம இருக்கணும். இது ரெண்டு வேணும். இப்ப மோட்சம் கொடுத்துட்டாரா, அப்ப அரிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். சமஸ்தேய பிரத்யேகனாய் அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணநிதியாய் அப்படின்னு இத்தனைகளும் கூட. அப்புறம் அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷணாயுதம் அலிசி பரிஜனஸ்தான விசிஷ்டனாய் இந்த வரி சொல்றதுக்காக கத்தி மாதிரி இருக்கா அச்சனா போயின்ற திருவாய்மையை சொல்ற மாதிரி இப்படிலாம் சொல்ல அப்படி அப்படிப்பட்ட அரி அவாபரச்சோடு பிரம்மருத்ராதி சர்வ ஆத்மாக்களுக்கும் அந்தராத்ம பூதனாய் சமஸ்தேய பிரத்யனீகனாய் அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணநிதியாய் அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷணாயுத மகிஷி பரிஜனஸ்தான விசிஷ்டனாய் இருந்த எம்பெருமானை அலற்றி அந்த எம்பெருமான் குறிச்சு அவா வரச்சோள் அரிய அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவற்று ஆசையெல்லாம் தீரப்பெற்று வீடு பெற்ற மோட்சத்தையே பெற்ற மோட்சத்துக்கு போயிட்டு நான் மோட்சம் பெற்றேன்னு சொன்ன ஒருத்தர் அவ்வளவு ஒருத்தர் தான் வேற யாருமே கிடையாது. அங்கிருந்து மெசேஜ் வராதே அப்ப மோட்சம் போயிருக்கார் அப்படின்னா நான் போய் சேர்ந்து ரீச் சேஃப்டின்னு போட்டார் அதாவது இல்லையே போட முடியாது. அங்கேயும் இங்கேயும் லிங்க் கிடையாது. அவா வேணா நம்மள பாக்கலாமே தவிர நாம அவா கிட்ட இருந்து எதையும் வாங்க முடியாது. இருப்பில் ஆழ்வார்தான் அவாவற்று வீடு பெற்ற சொல்ற நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகராய் அவனை பெற்ற குருகூர் சடகோவன் சொன்ன எல்லா ஏன்னா பிரதிபந்தகம் இருக்கு அங்கேயிருந்து நமக்கு எந்த தகவலும் வராதுபடி. இது என்ன இது சொல்றா இல்லையா போன் பண்ணோம்னா என்ன பண்ணா பியாண்ட் தி லைன் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும். நம்ம சிபி கூட்டத்தை நம்ம எங்க தள்ளி இருக்கோம் அதனால ரேஞ்சு கிடைக்காது அவ்வளவு தள்ளி இருக்கும். அப்ப என்ன பண்றது அப்படின்னா அவாவற்று வீடு பெற்ற ஆழ்வார் மாத்திரம் அதை சொல்ற. ஏன்னா ஆழ்வாருக்கு அந்த அனுபவத்தை பெருமாள் கொடுத்தே அப்படியே சுவாமி தேசியம் சொல்ற முக்தே தாத்தானுபாவியா ஹரிர்த்தி சடஜி தரிசையின் முக்திமாக மோட்சம் கொடுப்பவன் எம்பெருமான் தானே அப்படிங்கறத சொல்லிண்டே மோட்சத்தை போனாராம் ஆழ்வார். சடஜி தரிசையின் முக்திமாக இது சொல்லிண்டே எம்பெருமான் தான் மோட்சம் கொடுக்கறான் அப்படிங்கறத சொல்லிண்டே இவர் மோட்சத்துக்கு போறார். காமிச்சுட்டே ஆழ்வார் மோட்சத்துக்கு போறார். வீடு பெற்றார். வீடுன்னா இங்கே விட்டு போனோம். மோட்சம்னா ரெண்டு இருக்கிறதுல ஒண்ணு பிரதிபந்தகத்தை விடணும், பகவானை அடையணும். இந்த ரெண்டு வரணும் மொழி. அதனால இது ரெண்டு வந்தா நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகராய் அவனை பெற்ற அப்படின்னு அவனை பெற்றவர் இந்த தமிழ்நாடு இடையே. குருகூடகோபன் சொன்ன அவாவிலந்தாதிகனா குருகூர் சடகோபன் சொன்னது அவரால் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறபடினாலே என்ன கூறுதல் ஒன்னாரா குடக்கூத்தவமான கூறுதலை மேவி குருகூர் சடகோபன் கூறின வந்தாது 1023 ஆழ்வாரே சொல்றார். எம்பெருமானை பற்றி யாராலையும் கூற முடியாது. கூறுதல் ஒன்று ஆறா குடக்கூத்தவமான் அவன் பற்றி யாரும் சொல்ல முடியும். ஏதோ ஏகதேசம் சொல்றேன்னு ஆரம்பிக்கலாமே தவிர அந்த யோகியதையே தொண்டெழுப்பியாவளா சொல்ற மாதிரி நம்ம நம்ம என்ன சொல்ல போறோம் தெரிஞ்சுக்கவே என்ன சொல்ல போறோம் அப்படின்னா அப்ப நாய்களும் சிறுமி வராங்க போட்டத்து சாட்டு பேசாம உட்காந்துருக்கணும். போட்டத்து சாட்டு நாய் வாசல் உட்காந்துருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமான அனுகத்தை பெற்று பேசறதுக்கு யோகியதை கிடையாது நமக்கெல்லாம். பேசத்தான் ஆபதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய் அப்படிங்கிற அந்த மாதிரிதான் இருக்கணும். அப்ப கூறுதல் ஒன்னாரா குடக்கூத்தவமான சொல்ல முடியாது. ஆனா கூறுதலே மேவிங்க ஆனா நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொன்னீரா அப்படின்னு கேட்டா அங்கதான் வியாக்கியான சொல்றேன். அப்போ கூறினாரோ அப்படின்னு கேட்டா குடுகூர் சடவோபன் என்றோ நம்மளால வேணா முடியாது. குரு சரோபன் அதற்காகவே அவதாரம் எடுத்தவர். அதனால் குரு சரோபன் கூவினார். அதனால் அவரால் பெருமான் பகவத் சங்கல்பத்தினாலே பெருமாள் தானே பேச வைக்கிறார் அப்படின்னு ஆழ்வாரே சொல்றார் இல்லையா. அதனால் குருதலை மீது குருகூர் சடகோபன் கூறின வந்தாதி அப்படின்னு சொல்ற மாதிரி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவை ஆயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி பத்தறிந்து கடைசியான ஆசை தீர்ந்தபடியான இந்த பத்தை அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே பிறந்து வைத்தே. அவர் பிறந்திருக்கா நித்து சூழ்நிலாம் பிறக்க மாட்டார், ஆனால் இவர்கள் பிறந்து வைத்தே ஐவர் அமரர்களுக்கும் மேற்பட்டார் என்கிறாங்கிறதுக்கு தாற்பயம் நான் முன்னாடியே சொன்னேன். அழகா நூல் சொன்ன ரூப தாட்சிண்ய சம்பன்னாக பிரசூத்தோ ஜனகாத்மஜே அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்தில் வரும். பெருமாள் அவதாரம் பண்ணச்சே ரூபதாட்சி சகல கல்யாண குணங்களுடைய அவதாரம் பண்ணாரா அப்படின்னு சீதா பிராட்டி கிட்ட சொல்ற. இப்போ ரூப தாட்சிண்ய சம்பன்ன ரூபத்தோடையும் சகல கல்யாண குணங்களோடையும் எல்லாத்தையும் அவதாரமே விசேஷமாச்சு. அவரை பத்தி நாம என்ன சொல்ல முடியும்? அந்த மாதிரி இவர்கள்லாம் பிறந்து வைத்தே ஐயரோட அமரர்களுக்கும் மேற்பட்டார் என்கிறார் அப்படின்னு இதனுடைய அவா அவரச்சோள் அரிய எயனை அரணை எலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவா விழந்த அதிகளால் இவை ஆயிரமும் முடிந்த அவா விழந்தாதிப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. சாட்சாத் சுவாமி கடைசியில் சொல்ற வார்த்தை வைகுண்டேது என்கிறபடியே சீவைகுண்டத்தில் நித்த சூரியர்களோடு கூட சேஷ சேஷாசன கருட பிரமுகன் ஆனாவிதானந்த பரிஜன பரிச்சாரிகா பரிச்சரித சரண யுகலனாய்க்கொண்டு ஏழுலகும் தனிக்கோள் செல்லி வீற்றிருந்தருளிகிற எம்பெருமான் திருவடிகளையே ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று மனோரசித்தபடியே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியங்களையும் பெற்று ஆழ்வார் கிருதார்த்தரானார் அப்படின்னு முடிச்சுட்டார். சீவை குண்டத்துல எம்பெருமானோடு கலந்து அங்கு சர்வவித கைங்கரியங்களையும் பெற்று ஆழ்வார் கிருதார்த்தராக ஆனார் அப்படின்னு சாட்சா சுவாமியும் ரொம்ப கம்பீரமாக இந்த பாசனும் கம்பீரமா முடியும்படியாக பிள்ளானும் கம்பீரமா முடிச்சான்னு பார்த்தோம். ஏன்னா பிறந்து வைத்தே ஐவர் அவர்களுக்கும் மேற்பட்டான அவர்களை காட்டிலும் எம்பெருமானுக்கு பிரியதவராக இருப்பார்கள் பார்த்தோம். பிரம்மே சாந்த பிரவேசாத்து ஜலனதிசதையா சந்நிரோத்திய பாவாது திவ்ய ஸ்ரீ விக்கிரகத்வாது அகில தனுதையா திருப்த பீயூஷ பாவாது பத்மா பந்துத்வ பூமியுத்தரண கரணதா புண்ணிய பாபே சிதித்வாது முக்தேர் தாதானுபாவியோ ஹரிவிதிசத ஜித்யர்சையன் மூர்த்திமாக. இன்னைக்கு மூணு பாசனத்துல கடைசியில் சந்தோஷம் ஒண்ணு இல்ல, மோட்சத்தை கொடுக்குற ஏன்னா பெருமாள் வந்துட்டாங்கிறதான பார்த்தோம். நாம முக்தேர் தாதா மோட்சத்தை கொடுப்போம் எம்பெருமாள், அனுபாவியா அந்த மோட்சத்திலே அனுபவிக்கப்படுவனும் எம்பெருமாள் தான், உபாயமும் அவனே உபயோகமும் அவன்தானே. தேவஸ்ரீமான் ஸ்வசித்தே கர்ணமிதி வதன் ஏக்கமர்த்தம் சகஸ்திரே அப்படிங்கிற ஆயிரத்திலையும் சேர்த்து ஒரு அர்த்தம், ஆயிரம் திருவாயிரம் ஆயிரத்திலும் சேர்த்து என்ன ஒரு அர்த்தம் கேட்டா எம்பெருமான் அடைவதற்கு பிராபியமான எம்பெருமானை அடைவதற்கு உபாயமும் அவனே உபயமும் அவனே உபாயமும் அவனே அப்படின்னு ஆயிரத்திலையும் சேர்த்து தாத்பரிய ரத்னாவளி சாரம் சாதிக்கிற சுவாமி தேசம் சாரமா எடுக்கிறாரு இல்லையோ. அப்ப ஆயிரத்துக்கு சேர்த்து சாரம் என்ன சொல்லும்னா ஒரே வரிக்க சொல்லிட்டார். ஒரு சாரம் என்ன அதுக்கு ஒரு சோகம் கூட பண்ணல, ஒரே வரில முடிச்சார். தேவஹா ஸ்ரீமான் ஸ்வசித்தேகே கரணம் ஒரு வரி கூட இல்லை, பாதி சோகத்தை முடிஞ்சு வச்சு இது வதன் ஏக்கமர்த்தம் சகசிரே. அதான் சகசிரத்துல ஒண்ணு ஆயிரத்தில் ஒண்ணு ஒண்ணு அங்கே வேடிக்காது. அதான் சுவாமி தேசியனுடைய பெருமை என்ன கேட்டா ஆயிரத்தில் ஒண்ணு சொல்லுவார், ஒண்ணுக்கு ஆயிரம் சொல்லுவார், அதான் பாதுகாப்பு சாஸ்திரம். ஒண்ணுக்கு ஆயிரம் பாதுகாப்பு சாஸ்திரம், ஆயிரத்துக்கு ஒண்ணுதான் தாற்பரிய ரத்தாவளி தாற்பரிய சாரம் அப்படிங்கறதெல்லாம். அப்படி ஆச்சரியமான இந்த அர்த்தத்தை ஆழ்வார் கருத்தியில நிகமனத்திலேயும் ஆச்சரியமாக சாதித்தார் அப்படின்னு பார்த்தோம். அப்படியாக எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினாலே மகான்களுடைய பரம அனுகிரகத்தினாலேயும் ஆழ்வாருடைய ஒரு பரம அனுகிரகத்தினாலேயும் இன்னைக்கோ ஆரம்பிச்ச காரியம் முடிவானே தெரியாது, ஆனால் ஆச்சரியமாக நெருஜனமாக நடந்தது. இது ஒவ்வொரு தரமும் பெருமாளுடைய அனுகிரகம் அப்படிங்கறத அனுபவிச்சிருக்கோம். முக்கியமாக அடி எனக்கு பிடிச்ச விஷயம் இது ஒரு அனுபவ கிரந்தங்கிறபடினால எல்லாருமா நன்னா அனுபவிக்கிறான். இங்க சில பேர் வந்து 500 பேர் இருக்கா 1000 பேர் இருக்கா இங்க பரிமிதமா 20 பேர் 30 பேர். ஆனால் இப்பதான் அந்த மாணவி கூட சொன்னான் திருவாய்மொழி முடிஞ்சுத்தனமே என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. அடுத்து அதாவது நீங்க இன்னும் அது இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சனி ஞாயிறு வந்தாச்சுன்னா அது இல்லாம இருந்தா என்னமோ மாதிரி இருக்கு, அதனால அது தேவை. அப்ப அடுத்தது என்ன சாதிக்க போறோமோ தான் எல்லாரும் கேட்கறது. அப்பா முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லலை. அடுத்தது என்ன, அடுத்து என்ன வேணும், அடுத்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த சுவாமியும் கேட்கறேன். சுவாமி உங்க சொல்றேன் மூணு நாளை தயவு பண்ணி குறைச்சிட வேண்டாம் அப்படின்னு இருக்காரு. மூணு நாள் குறைச்ச ரெண்டு நாள் நான் சொல்றதா இருந்தேன், தயவு பண்ணி குறைச்சிட வேண்டாம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் சேர்த்து அவர் பிரார்த்திச்சிருக்கேன். ஆச்சரியமாக ஆச்சாரிய பாதுகால ஒரு 1008 திருநாமம் இருக்கக்கூடிய தேசிய தீவு சாசனமும் அது ஆச்சு. இப்போ அது முடிஞ்சப்புறம் தான் இது ஆச்சு. நம்ம இப்போ திருவாய்மொழியும் ஆயிருக்கு. இது பங்கோரு போய் கங்கா அனுப்ப தன் நியாயங்கிற மாதிரி நமக்கு இந்த பாக்கியம் வந்திருக்கு. அது எனக்கு பரம சந்தோஷம். திருவாய்மொழி 1000 காலட்சியமா சொல்லுங்கிறதுல அடியே நாளினால நினைச்சே பார்த்ததே இல்லை. இதெல்லாம் இதெல்லாம் ஆச்சாரிய பாதுகா அனுகிரகம் தான். ஆச்சாரிய பாதுகாப்பு தான் மொத்தமே நினைச்சுட்டு மேலும் மேலும் இந்த கைங்கரியங்கள் நடக்கணும் அப்படி நம்ம பிரார்த்திச்சோம். முதல்லயே சொன்ன மாதிரி மகாராஜ்யம் வா படனீயம், மகாபாஷ்யம் வா படனீயம், மகாராஜ்யம் வா சாசனியம், அந்த மாதிரி சதுசாஸ்திரம் படிச்சு மகாபண்டிதனா இருக்கணும். இல்ல திருவாய்மொழி சேர்ந்துக்கணும். இது ரெண்டு ஊர்ஜம் அப்படின்னு அடியே சொல்றேன். இந்த அனுபவத்தை மேலும் பெருமாள் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கறதாக பிரார்த்திக்கிறேன். நம்ம எல்லாரும் கூடியிருந்து அனுபவிக்கணும் அப்படிங்கறத பிரார்த்திக்கிறேன்.